இந்திய சேனைக்கெல்லாம் முதல்வன் இவனே என்று சந்திரவாளும் ஏந்தி மந்திரப் பேயைக் கொண்டு தந்திரமாகவேதான் சேனையைக் கொள்வேன் என்று சுந்தரமுகத்தான் முன்னே கருப்பனும் தோன்றினானே. கருப்பா, ஐயா உரிமரத்தடி கருப்பசாமி, உப்புத்துறை கருப்பசாமி, உத்தண்ட கருப்பசாமி, கருவேப்பல கருப்பசாமி, கரிசல்குளம் கருப்பசாமி, கருமாஸ்தூர் கருப்பசாமி, கருங்குளம் கருப்பசாமி, கரையடி கருப்பசாமி, கச்சை கருப்பசாமி, காங்கேயம் கருப்பசாமி. ஐயா காவல் கருப்பசாமி, சிங்கநகர் கருப்பசாமி, சின்ன கருப்பசாமி, சிங்க கருப்பசாமி, சீவலப்பேரி கருப்பசாமி, பெரிய கருப்பசாமி, புட்டல் கருப்பசாமி, பூமாலை கருப்பசாமி, புதநாயகா கருப்பசாமி, பூண்டு கருப்பசாமி. ஐயா வெங்கடல்லூர் கருப்பசாமி, வெள்ளூர் கருப்பசாமி, வெள்ளை கருப்பசாமி, தானிப்பாறை கருப்பசாமி, தண்டை கருப்பசாமி, தலக்குடையார் கருப்பசாமி, பாலாவளி கருப்பசாமி, சங்கிலி கருப்பசாமி, சம்பந்தபுரம் கருப்பசாமி, சண்ட பிரசண்ட கருப்பசாமி. ஐயா சங்கம்குடி கருப்பசாமி, சந்தன கருப்பசாமி, சப்பாணி கருப்பசாமி, மாயாண்டி கருப்பசாமி, மாளிகைப்பாறை கருப்பசாமி, மாவூத்தூர் கருப்பசாமி, வல்லக்காட்டு கருப்பசாமி, வழிவிடும் கருப்பசாமி, வட்டமல கருப்பசாமி, வானரமுட்டி கருப்பசாமி. ஐயா பயங்கர கருப்பசாமி, பனையடி கருப்பசாமி, தேரடி கருப்பசாமி, திருவேணி கருப்பசாமி, திருவண்ணாமலை கருப்பசாமி, வானமாமலை கருப்பசாமி, கருப்பசாமி, கிளிக்கூண்டு கருப்பசாமி, கிராம கருப்பசாமி, கோட்டை கருப்பசாமி. ஐயா கோட்டம்பட்டி கருப்பசாமி, நொண்டி கருப்பசாமி, ஒண்டிப்புலி கருப்பசாமி, அங்காரக் கருப்பசாமி, அச்சங்கோவில் கருப்பசாமி, அழகூத்து கருப்பசாமி, அலங்கார கருப்பசாமி, அணையடி கருப்பசாமி, அணைத்தலை கருப்பசாமி, வீர கருப்பசாமி. ஐயா வேட்டை கருப்பசாமி, வேப்படி கருப்பசாமி, மேலமடை கருப்பசாமி, தோப்பு கருப்பசாமி, குருசாட்டு கருப்பசாமி, குருவுதள கருப்பசாமி, குடல் வெட்டி கருப்பசாமி, எச்சி கருப்பசாமி, இட்டாம்புலி கருப்பசாமி, பிசாசாய நாசாய கருப்பசாமி. ஐயா புதுக்கோட்டை கருப்பசாமி, ரணவீரன் கருப்பசாமி, தூண்டி கருப்பசாமி, துங்கரண கருப்பசாமி, சூழ கருப்பசாமி, பாரிவேட்டை கருப்பசாமி, பாடிகாடு கருப்பசாமி, உத்து கருப்பசாமி, மச்சை கருப்பசாமி, மருதூர் கருப்பசாமி. ஐயா மடப்புறம் கருப்பசாமி, எல்லை கருப்பசாமி, வீர கருப்பசாமி, வாழையடி கருப்பசாமி, காராமணி கருப்பசாமி, அதிர்வேட்டு கருப்பசாமி, முதுகுடு கருப்பசாமி, நாட்டுக்கோட்டை கருப்பசாமி, நல்லம கருப்பசாமி, பேயாண்டி கருப்பசாமி. ஐயா சடமுடி கருப்பசாமி, குமுடி கருப்பசாமி, அணைகாத்த கருப்பசாமி, தேனருவி கருப்பசாமி, வல்லைய கருப்பசாமி, பனங்காட்டு கருப்பசாமி, குருசொல்லும் கருப்பசாமி, பாளையத்து கருப்பசாமி, அருவிக்கரை கருப்பசாமி, பச்சை மலை கருப்பசாமி. ஐயா அணைமலை கருப்பசாமி, பேர் சொல்லி கருப்பசாமி, பாதாள கருப்பசாமி, ஓங்கார கருப்பசாமி, மாங்காட்டு கருப்பசாமி, மஞ்சள கருப்பசாமி, பேட்டை கருப்பசாமி, அழகர் கோவில் பதினெட்டாம் படி காவல் கருப்பண்ண சுவாமி. முத்தையனா கோவிலுக்கு வாரானே கருமசாமி முத்தையனா கோவிலுக்கு வரும் மாந்தர்களை காத்திடவே ஆதிசக்தி பாரம்பொருளா ஆதிசக்தி பாரம்பொருளா மாகாளி திரிசூலி தாய் மஞ்சள் உடை அணிந்தவளா மஞ்சள் உடை அணிந்தவளா அம்மா கேட்டவர்க்கு கேட்டவரோ தாய் சொன்னவர்க்கு சொன்னவரோ வாங்கி வந்த பேர்களுக்கு அவ பிள்ளவரம் வந்திடுவார் வளத்தினிலே இருப்பவளா ஓங்காரமா ஆடி வரும் பாடிவாரா சாமி ஐயனோட புசையிலே வாரானே கருப்பசாமி எங்க ஐயப்பனின் பூஜையிலே ஆவேசமாடி வர ஆவேசமாடி வர எங்க கருப்பசாமி துள்ளி வர